அண்ணே வணக்கண்ணே, நான் ரமேஷ் பேசுகிறேன். அருண் வசந்த் அச்சரப்பாக்கத்தில் மரம் வச்சுருந்தாப்புல வரப்பில் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. எனக்கு நான் ஒன்று சொல்ல விரும்பினேன், நிலப்பகுதியில் வைக்கிறதுக்கும் வரப்பில் வைக்கிறதுக்கும் பல வேறுபாடுகள் இருக்குது. சரிவில் ஏன் வைக்க வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மரம் பார்த்திங்கன்னா சரிவில் தான் வந்து அந்த தட்பவெப்ப சூழ்நிலை கரெக்டாக கொஞ்சம் இருக்குன்னு, அதாவது நீரை வந்து வரப்பு உள்வாங்கி வச்சுட்டு வெய்ய காலத்தில் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அந்த மரம் வளரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். நீங்கள் நிலப்பகுதியில் வந்து குழி எடுத்து அதை ஆற விட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் மூடிடலாம். அந்த ஒரு செயலை வந்து வரப்பில் செய்ய முடியாது. அந்த ஒரு செயல் வந்து எங்கே நிலவும்னு பார்த்தீங்கன்னா வரப்பிலோட சரிவில் தான் நிலவும். அதனால தானே வரப்போட சரிவில் வந்து மரம் வச்சிருக்காப்புல அவர். அவர் இதெல்லாம் புரிதல் இல்லை. கிருஷ்ணகிரி ரமேஷ் அண்ணனோட ஒத்துழைப்போடு வந்து அவர் சொன்னதாக சொல்லியிருக்காரு. இதில் ஒரு நல்ல செய்தி இருக்குன்ட்டு உடனே எடுத்து வரப்பு எடுத்து பண்ணியிருக்காப்புல, உடனேவும் மரமும் நட்டுட்டாப்புல. அவர் பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமான விஷயம். கண்டிப்பாக நம்மளோட கருத்துக்களை சொல்லுவோம், கண்டிப்பாக அவர் திறம்பட செய்வார்னு நான் நினைக்கிறேன். நன்றிண்ணே.